என்னோடலைலா வராலே மெயிலா சிக்னலே கடக்கல கடக்கல நெஞ்சில கூலா ஊத்துது கோலா தாகமே அடங்கல அடங்கல மனசு குவிக்கா வர சொல்லு Why doesn't she talk to me? வா வா சின்னக்கா லவி கொண்டு சொல்லுக்கா Why doesn't she walk with me? இவன்தா உனக்கே பக்கம் கொஞ்ச வாக்கா இன்னோட லைலா வராலே மைலா சிக்னலே கடக்கல கடக்கல நெஞ்சில கூலா உத்துது கோல தாகமே அடங்கல அடங்கல சித்து என்ன பார்த்து தன்னால வருவா அலுங்கி குலுங்கும் தல்ல தல்ல உடம்ப எப்ப வந்து என்கிட்ட தருவா பிகர கொஞ்சம் ஓரங்கட்ட ஷார்ட் ரூட்டு இருந்தா சொல்லு காதல் பண்ணும் பெஜாரை அடுத்து மேடத்த பார்த்து மெசேஜ் சொல்லு அடையெல்லாம் தெரிஞ்ச ஆளுக்கு முன்ன ரொம்ப அழுத்திக்கிற வயசு பையனை முறைக்க வேணா அட கொஞ்சம் சிரிக்க சொல்லு அவ ஓர கண்ணில் பார்த்தா போது லுக்கு கொடுக்க சொல்லு Why doesn't she look at me? Why doesn't she care for me? Why doesn't she stop for me? Avala varuva varuna nanba Why doesn't she just love me? Ona ponno love you soluma Why doesn't she just love me? Baba ponikatta love you soluma Why doesn't she just kiss me? Ada padthira umma kuduma Why doesn't she just love me? Kettira thalaiga love you soluma Why doesn't she just love me? காதல் சொல்வது உதடுக